சீருன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். துவாரகாதிபம் மாதவம் சுவன் வீரராகவாச்சாரியமாஶ்ரயே பாரதர்ஷினம் சாஸ்திரவாரிதே பாரவேதினம் பூர்வசூக்திஷு. இதனுடைய அர்த்தம், இன்றைக்கு துவாரகாநாதனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், அதற்காக மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை ஆஸ்ரயிக்கிறேன். அவர் சாஸ்திர சமுத்திரத்தினுடைய கரையை கண்டவர். அவர் பூர்வர்களின் சூக்திகளின் சாரம் அறிந்தவர். அவரை சேவித்துவிட்டு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே துவார வீர பார சார என்று பாதங்கள் ஆரம்பிப்பதாலே எதுகை என்கிற பாதானுப்ராசம், அது அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்தரங்கானோச்சராஸ்கடாக்ஷாஹ பும்சா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய தமிழ் படித்தல், அயமாய் முகத்தார் ஹயக்ரீவர் தயையால் அமுத மயமாய் பேச்சை பயப்பார் விழியால். இன்றைய உபன்யாச தலைப்பு சுவரை மன்னனுமாய் என்பது. சுவரை என்றால் துவாரகை, சுவரை மன்னன் என்றால் துவாரகாநாதன் கிருஷ்ணன். முதலிலே சுவரை என்கிற பதம் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். துவாரகை என்பதை தமிழிலே சொல்லும் பொழுது சுவரை என்றும் சுவராபதி என்றும் சொல்லுகிறார்கள். வடமொழியிலே துவாரகை என்றும் துவாரவதி என்றும் சொல்கிறார்கள். துவாரகா என்பது துவரை என்று எப்படியாகும் என்றால், சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் தத்பவ தத்சம என்கிற இரண்டு ரீதியிலே தமிழிலே வரும்பொழுது எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்பதற்கெல்லாம் கூட இலக்கணம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன்படி த்வா என்பது தூவ என்று ஆகும். உதாரணமாக துவாரம் என்பது தமிழிலே துவாரம் என்று ஆகிறது. த்விதீயை என்பது தமிழிலே துவிதீயை என்று ஆகிறது. துவேஷம் என்பது தமிழிலே துவேஷம் என்றாகிறது. அதே ரீதியிலே துவாரகை என்பது துவாரகை என்று ஆகும். ஆனால் அது எப்படி துவரை என்று ஆகும்? ஐ எங்கிருந்து வந்தது? துவர என்பது வரை சரியாக இருக்கிறது என்று கேட்டால், ஊர் பெயர்களுக்கு முடிவிலே ஐ போடுவது தமிழ் மரபு. இன்றைக்கும் நெல்லை கோவை என்றெல்லாம் வழங்குவது போல பண்டை நாளிலும் ஐந்தை அழுந்தை மல்லை இடந்தை என்றெல்லாம் திவ்ய தேசங்களுக்கு பெயர் வந்திருக்கிறது. அதுபோல வந்த பதம் துவரை என்பது. துவாரகா என்ற இடத்தில் இருக்கிற க என்ன ஆயிற்று காணுமே துவரை என்பதிலே என்று கேட்டால், மற்ற ஊர் பெயர்களிலும் அப்படித்தான். இரு நெல் வேலி என்கிறதை நெல்லை என்கிறோம், கோயம்புத்தூர் என்கிறதை கோவை என்கிறோம், இருவிட வெந்தை என்பதை இடந்தை என்கிறோம். சில எழுத்துக்களை விட்டு சுருக்கமாக சொல்வது. அதன்படி துவாரகை என்பது துவரை என்று தமிழிலே வந்தது. ஆழ்வார்கள் பாசுரங்களிலே இந்த துவரை என்கிற பதத்தின் கையாளை அது பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். முதலிலே ஆண்டாளுடைய பாசுரங்கள் நான்கு, நாலுமே நாச்சியார் திருமொழியிலே. முதல் பாசுரம், அவரை பிராயம் தொடங்கி எங்கும் ஆதரித்தெழுந்தவன் தடமுலைகள் சுவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் வல்லை விதிக்கிற்றியே என்பது. இதிலே அவரை பிராயம் என்றும் சுவரை பிரான் என்றும் இரண்டு பதங்கள் இருக்கின்றன. அவரை சுவரை என்ற இரண்டும் நாம் நினைக்காத வேற அர்த்தங்கள். அவரையும் நாம் சாப்பிடுகிற அவரை இல்லை, துவரையும் நாம் சாப்பிடுகிற துவரை இல்லை. அவரை பிராயம் என்றால் இளம் பருவம் என்று அர்த்தமா, துவரை பிரான் என்றால் துவாரகாநாதன் என்று அர்த்தம். அவரை பிராயம் என்பதற்கு இளம் பருவம் என்று எப்படி அர்த்தம் வரும் என்று கேட்டால், சம்ஸ்கிருதத்திலே பர அவர என்று இரண்டு பதங்கள் எதிரெதிர் பதங்களாக இருக்கின்றன. பர என்றால் பின்னால் வருவது, உயர்ந்து வருவது. அவர என்றால் கீழ் வருவது, தாழ்ந்து வருவது. இங்கே அவரப்பிராயம் என்பதை அவரை பிராயம் என்று ஆண்டாள் அருளியிருக்கிறார். இளம் பருவம் என்று அர்த்தம். அவரை பிராயம் தொடங்கி எங்கும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே என்று சங்கற்பித்து விட்டாளாம் அவள். இப்போது மன்மதனை வேண்டுகிறாள், நான் ஏற்கனவே சங்கற்பித்தபடியே நடத்தி கொடு என்று. இந்த பாசுரத்திலே கிருஷ்ணனை சுவரை பிரான் என்கிறாள். அடுத்தொரு பாசுரம் அதே நாச்சியார் திருமொழியிலே, ஆவலன்புடையார்த்தம் மனத்தன்றி மேவலன் விதை சூழ் துவராபதி காவலன் கன்று மேத்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே. இதனுடைய அர்த்தம், தன்னிடம் ஆவலும் அன்பும் கொண்டவர்களின் மனத்திலே மேவுவான் அந்த எம்பெருமான். மற்றவர்களுடைய மனத்திலே பொருந்தவே மாட்டான். வாசனை மிக்க துவராபதி என்கிற நகரத்தினுடைய காவலன் அவன். மன்னன் மும்மணி கோவிலே துவரை மன்னன் என்று சொன்னதை ஆண்டாள் துவராபதி காவலன் என்கிறாள். துவரைக்கு என்ன விசேஷம் என்றால் விதை சூழ் துவராபதி. மற்ற நகரங்களிலே இருக்கும் பரிமள திரவிய வாசனை தவிர துவராபதிக்கு திவ்யமான கந்தம் அதிகப்படியாக உண்டு. எப்படி என்றால் அந்த ஊரிலே தேவலோகத்து பாரிஜாத மரத்தை நட்டிருக்கிறார்கள். அந்த பாரிஜாத புஷ்பத்தினுடைய வாசனை ஊரையே மணக்க பண்ணுகிறது. துவராபதி கவலன் கன்று மேய்த்து விளையாடும் கோவலன். ஒருவனே மன்னனாகவும் இருக்கிறான், மாடு மேய்ப்பவனாகவும் இருந்தான். அவன் எனக்கு கிடைப்பானா மாட்டானா என்று அறிவதற்காக கூடல் இழைத்தல் என்பதை பண்ணுகிறாள் ஆண்டாள். கோவலன் வரில் கூடிடு கூடலே என்று. இனி மூன்றாவது பாசுரம் நாச்சியார் திருமொழியிலே. சோலைமலை பெருமான் துவராபதியம் பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. இதிலே மாலிரின் சோலை அழகர், துவாரகாதீசர், வடபத்திர சாயி என்று தன் மனம் கவர்ந்த மூன்று திருக்கோலங்களை சேர்த்து பாடுகிறாள் ஆண்டாள். நாலாவது சூட்டுயர் மகடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை உய்த்திடுமின். உயர்ந்த மாட மாளிகைகள், உயரம் மிக்க மாளிகைகள் சூழ்ந்ததாலே அழகிய துவராபதி அங்கே அவளை கொண்டுவிட வேண்டுமாம் அவளுடைய நோய் தீர்வதற்கு. ஆண்டாள் பாசுரங்கள் நாலு பார்த்தோம். ஆனால் இக்காலத்தில் துவரை என்றால் துவரம் பருப்புக்கு பெயர். துவரம் பருப்பு தருகிற அந்த பெயருக்கு துவரை என்று பெயர். துவர் என்றால் சிவப்பு என்று அர்த்தம். அந்த பெயருக்கு ஏன் துவரை என்று பெயர் வந்தது என்று விசாரித்தால் ஒரு பயிறு பச்சை பயிறு, இன்னொரு பயிறு சிவப்பு பயிராக இருப்பதாலே துவரை என்று நிறத்தை இட்டு பெயரிட்டிருக்கிறார்கள். துவரை என்றால் சிவப்பை என்று அர்த்தம். ஒரு வகை பயரை என்று இன்னொரு அர்த்தம். துவாரகை என்று மூன்றாவது அர்த்தம். இது போதாதா தமிழ் கவிகள் வேடிக்கை பண்ணுவதற்கு? ஒரே ஒரு வேடிக்கையை மட்டும் பார்த்துவிட்டு மனசினாலும் வாக்கினாலும் துவாரகைக்கு போய்விடப் போகிறோம். இன்றைக்கு திருவரங்க தந்தாதியிலே ஒரு பாடல், வரும் துவரை பட்ட மங்கையர் எண்மர்மனம் கலைக்க, வரும் துவரை பட்டவாய் அரங்கேசனை என்று ஆரம்பிக்கிறது. துவரை பட்ட என்கிறது இரண்டு தடவை வந்திருக்கிறது. இதிலே துவரை என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள், பட்டா என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள். துவரை என்கிற நகரிலே பட்ட மகிழ்ச்சிகள் எட்டு பேர் கிருஷ்ணருக்கு. துவரை பட்டமங்கையர் எண்மர் களைக்கா என்கிறாரே, களிக்கா என்று இருக்க வேண்டுமோ? இல்லை இல்லை, பதத்தை நாம் தப்பாக பிரித்து விட்டோம். மங்கையர் எண்மர் மனம் களைக்கா என்று பிரிக்க கூடாது. வரும் என்பதையும் சேர்த்து மனங்களை கவரும் என்று பதம் பிரிக்க வேண்டும். தம்முடைய மனைவியரது மனங்களை கவர்கிறான் கிருஷ்ணன். அவனுக்கு துவரைப்பட்ட வாய், அதாவது செம்மை பொருந்திய வாய். இதில் வேடிக்கை என்னவென்றால், துவரைப்பட்ட மங்கையர், துவரைப்பட்ட வாய், அர்த்தம்தான் வெவ்வேறு. துவரைப்பட்ட மங்கையர் என்றால் துவாரகாவிலே பட்ட மகிழ்ச்சிகள், துவரைப்பட்ட வாய் என்றால் சிவந்த உதடு கொண்ட வாய். இப்படி துவரை என்பதன் சிலேடையிலே விளையாடி இருக்கிறார்கள் தமிழ் கவிஞர்கள். சொல் வேடிக்கை போதும், துவாரகாபுரி என்ற ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம், அதை பற்றி பார்ப்போம். வண்துவரை நகருவாய வசுதேவர்காய் என்றும், நகரி துவரை என உகந்து இத்தனை தரித்தனை என்றும், தேசிக பிரபந்தத்திலே துவரை மூணு நாலு இடங்களில், வாய என்று ஒன்று, உகக்க என்று ஒன்று துவரையிலே. துவரை மன்னன் என்றால் ஒரே ஒருவன் தான், அது கிருஷ்ணன். இதற்கு முன்னே ராமனை சொல்லும் பொழுது அயோத்தி மன்னன் என்று சொல்லி இருக்கலாம், சொல்லவில்லை. வேறு யாருக்குமே எந்த அவதாரத்தை வர்ணிக்கும் போதுமே அவர்களுடைய ராஜதானியை சொல்லி வர்ணிக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது மட்டும் துவரை மன்னன் என்று வர்ணனை. இதற்கு என்ன காரணம் என்றால், துவரை மன்னன் ஒரே ஒருவன் தான், அயோத்தி மன்னன் என்றால் எத்தனையோ பேர், மதுரை மன்னன் என்றால் எத்தனையோ பேர். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் என்ற வரியிலே சொன்ன அயோத்தி மன்னர் யார் என்று கேட்டால் ராமர் என்று நமக்கு தோன்றும், ராமரா என்று விசாரித்தால் இல்லை, அந்த இடத்திலே அயோத்தி மன்னர் ராமர் இல்லை. அவருக்கு மூதாதையான இக்ஷ்வாக்கு அங்கே அயோத்தி மன்னர். அந்த இக்ஷ்வாக்குக்கு பிரம்மா கொடுத்த கோவில் இது தங்க விமானம். ஆனால் துவாரகையிலே துவரை மன்னன் என்று சொல்லிவிட்டால் ஒரே ஒருவர் தான். துவாரகையிலே கிருஷ்ணருக்கு மூதாதையர் யாரும் அரசாளவில்லை. ஏனென்றால் கிருஷ்ணர் தான் துவாரகையை நிர்மாணம் பண்ணினார். கிருஷ்ணனுக்கு பிற்பட்டோர் எவரும் அரசாளவில்லை. ஏனென்றால் நகரத்தை கடல் கொண்டு விட்டது. இவ்வாறு துவரை மன்னன் என்பது கிருஷ்ணர் மட்டுமே என்பது இன்றைய அடுத்த விஷயம். இதுவரையில் துவரை என்ற பதம் வந்த விதம், துவரை என்ற பதத்திலே சிலேடை வேடிக்கை, சுவரை என்ற ஊர் பற்றி ஆண்டாளுடைய கையாளல்கள், சுவரை மன்னன் என்பவன் ஒரே ஒருவன் தான் என்ற விஷயம் என்று இதுவரை நாலு பார்த்தாச்சு. ஐந்தாவதாக, சுவரையிலே மற்ற இடங்களிலே இல்லாத சிறப்புகள் எவை என்று பார்ப்போம். முதலிலே ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து துவாரகா வர்ணனம். துர்கம் த்விபத துர்கமம், துர்கம் த்வாதச யோஜனம் என்ற இரண்டு வரிகளிலும் துர்கம் என்கிற பதம், கோட்டை என்ற அர்த்தம், துக்கேன கந்தும் சக்யம் என்ற விற்பத்தியினாலே எளிதாக போக முடியாத இடம் என்று அர்த்தம். துவாரகா வர்ணனம் ஸ்ரீமத் பாகவதத்திலே மேலும் அந்தஸ்வமுத்ரே நகரம் கிருஷ்ணாத்புதமசீகரதி திருஷ்யதே யத்ர ஹி த்வஹஷ்ட்ரம் விஜ்ஞானம் ஷில்பநைபுணம் ரக்ஷாசத்வரவீதீபிஹி யதா வாஸ்து விநிர்மிதம் சுரத்ருமலதோத்யான சித்ரோபவன அன்விதம் ஹேமசிங்கைஹி திவிஸ்பிருக்பிஹி ஸ்பாட்டிகாத்தாலகோபுரைஹி ராஜதாரகுடைஹ் கோஷ்டைஹி ஹேமகும்பைர் அலங்கிருதைஹி ரத்னகூடைர் கிருஹைர் ஹேமைஹி மஹாமரகதஸ்தலைஹி வாஸ்தோஷ்பதீநாம் ச கிருஹைஹி வலபீபிஷ்ச நிர்மிதம் சாதுர்வர்ண்யஜனாகீர்ணம் யது தேவகிருஹோல்லசதி சுதர்மாம் பாரிஜாதம் ச மஹேந்திரப்ராஹிணோத் ஹரே யத்ர சாவஸ்திதோ மர்த்யஹ மர்த்யதர்மைர்ன யுஜ்யதே தத்ர யோக பிரபாவேண நீத்வா சர்வஜனம் ஹரிஹி என்று துவாரகா வர்ணனம் ஸ்ரீமத் பாகவதத்திலே. இதற்கு ஸ்ரீதரியம் வீரராகவியையும் என்று இரண்டு பிரசித்த வாக்கியானங்கள். அதிலே பிற்பட்டது நம்முடைய சம்பிரதாயத்தை தழுவி எழுதப்பட்டது வீரராகவியம் என்பது. அதன்படி துவாரகையிலே என்ன விசேஷங்கள் என்று கேட்டால், ஒன்பது விசேஷங்களை சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்திலே. இங்கே துவரை மன்னனுமா என்று மும்மணி கோவையிலே சொன்ன இடத்திலே அந்த துவரை என்கிற நகரியிலே இருக்கிற ஒன்பது விசேஷங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஒன்பது சிறப்பம்சங்கள் கொண்ட துவாரகைக்கு நாதனாயிருந்தவன் என்று எளிதிலே உள்ளே நுழைய முடியாத கோட்டை என்பது ஒன்று. ஏனென்றால் அது சமுத்திரத்து நடுவிலே இருந்தது. கோட்டை மட்டுமே 12 யோஜனை நீண்டிருந்தது என்பதாலே பெரிய நகரம் என்பது இரண்டாவது. பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏற்படும்படி செயற்கையாக அமைக்கப்பட்டது என்பது மூன்றாவது விசேஷம். த்வஷ்டா என்றும் விஸ்வகர்மா என்றும் பெயர் கொண்டவர் தேவசில்பி, அவர் நிர்மித்திருக்கிறார் துவாரகையை என்று நிர்மாத்ரு வைலக்ஷண்யம் என்பதும் விசேஷம். அது நாலாவது. அவர் தன்னுடைய திறமையை நிறைய பேருக்கு விளம்பரப்படுத்தலாம்படி இந்த துவாரகா நகரத்தை முனைப்புடன் கவனத்துடன் நிர்மித்திருப்பதாலே இது அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதிலே ராஜ மார்க்கங்கள், கிளை சாலைகள், நார்ச்சந்திகள், மைதானங்கள், மாளிகைகள், தங்க பவனங்கள், படிகத்தாலான பலமாடி கட்டிடங்கள், அவற்றின் மேலே தங்க கலசங்கள் என்று செல்வ செழிப்பு வெளிப்படும்படியாக திட்டமிட்டு நிர்மிக்கப்பட்டது என்று ஐந்தாவது விசேஷம். வாஸ்து சாஸ்திரப்படி அதன் விதிகளை மீறாமல் கட்டப்பட்டது என்பது ஆறாவது விசேஷம். அதன் செயற்கையான தோட்டங்களுக்கு தேவலோகத்து மரங்களும் கொடிகளும் வரவழைக்கப்பட்டன என்பது ஏழாவது விசேஷம். குதிரை கொட்டகைகள், உணவு பவனங்கள் என்று தனித்தனியே பிரயோஜனத்துக்கு ஏற்றபடியாக திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு வெள்ளி, பித்தளை, தங்கம், பத்மராகம், மரதகம் முதலியவற்றாலே ஆங்காங்கு அழகுபடுத்தப்பட்டு மிளிர்ந்தது. அங்கங்கே வாஸ்தோஷ்பதி கிரகம், சந்திரசாலைகள் என்று வேறு சில நகரங்களிலே இல்லாத அம்சங்களும் இந்த துவாரகா நகரத்திலே உண்டு. இந்த ஏழு சிறப்புகளுக்கும் மேலாக எட்டாவதாக ஒன்று, அதிலே மக்களை குடியேற்றிய விதம். கிருஷ்ணர் தன்னுடைய யோக மகிமையாலே நகர மக்கள் அத்தனை பேரையும் மதுரையில் இருந்து துவாரகைக்கு கொண்டு சேர்த்து விட்டாராம். இவ்வாறாக எட்டு தனி சிறப்புகளை விவரிக்கிறது புராணம் துவாரகை நகருக்கு. இப்போதெல்லாம் ஏழு உலக அதிசயங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாட்களிலே துவாரகா நகரம் அப்படி ஒரு அதிசயமாக இருந்ததாம். கிருத்ஸ்னாத்பூதம் என்கிறார் சுக மகர்ஷி. அந்த ஊரிலே அப்போது வசித்த மக்கள் யாருக்கும் மரணம் ஏற்படவில்லையாம். இந்த ஒன்பதாவது மகிமை நம்ப முடியாதபடி விசித்திரமாக இருக்கிறது. அடுத்து துவாரகையினுடைய பெருமையை சுவாமி தேசிகனுடைய யாதவாபியுதயப்படி அனுபவிக்கப் போகிறோம். இதே ஒன்பது சிறப்புகளை அவர் எப்படி கவிநயத்துடன் விளக்குகிறார் என்று கேட்போம். முதல் சிறப்பு, துர்க்கமானது, எளிதிலே நுழைய முடியாதது. இதை மூன்று விதமாக வர்ணிக்கிறார் தேசிகர். அகாத பாத பரிகாபிகுப்தம் என்பது ஒன்று, ஆழமான நீரரணாலே காக்கப்பட்டது என்று அர்த்தம். சமுத்திரமே அந்த நீர் அரணை பண்ணி கொடுத்தது. பிறகு கதாகதார்த்தம் ஹரிவாகினீனாம் சேதும் ச யோகேன பபந்த சிந்தௌ சகார திக்பாஜ விமூடதாம் யஹ பிரத்யர்ச்சினாம் சக்ரதர பிரபாவாதி. இதனுடைய அர்த்தம், அந்த நகரம் சமுத்திரத்து நடுவிலே இருந்தபடியாலே நிலத்திலிருந்து அதற்குள் நுழைவதற்கு ஒரு பாலமும் கட்டினார் விஸ்வகர்மா தன்னுடைய யோக சக்தியினாலே. அந்த பாலத்திலே ஒரு விசித்திரத்தை ஏற்படுத்தினார் சக்கரபாணி. தன்னை சேர்ந்த ஜனங்களுக்கு அது நேர்பாலமாக இருந்த போதிலும் எதிரிகள் அதிலே வந்தால் அந்த பாலம் திசை மறுக்கியை ஏற்படுத்துமாம். திசை மறுக்கி என்றால் திசை பூண்டு என்று ஒரு செடியை காலால் தெரியாமல் மிதித்து விட்டோமானால் நாம் திசை தப்பி நடக்க ஆரம்பித்து விடுவோம் என்பதை சொந்த அனுபவத்திலேயே அடியேன் பார்த்திருக்கிறேன். அதுபோல இந்த பாலத்தை, துவாரகைக்கு போகிற பாலத்தை தப்பான பகை உணர்வோடு யாராவது மிதித்தால் அவர்கள் துவாரகைக்குள் நுழையாமல் வேறெங்கோ போய்கொண்டிருப்பார்களாம். தமிழிலே திசை என்பது இரட்டை அர்த்த பதம். கிழக்கு மேற்கு என்பவை திசைகள் என்று ஒரு அர்த்தம். அவன் திசைத்து போனான் என்றால் திகைத்து மயங்கி போனான் என்று அர்த்தம். இந்த சேடையில் கூட ஆழ்வார்கள் வேடிக்கை பண்ணினது உண்டு, ஆனால் இன்று பார்க்க வேண்டாம். இந்த துவாரகா பாலத்திலே எதிரி நுழைந்தால் திசை தெரியாமல் திசைத்து போவானாம். அவ்வளவு துர்கமமான நகரம், த்விபத துர்கமம் என்று சுருக்கமாக பாகவத புராணம் சொன்னதை யாதவாபியுதயம் இப்படி விளக்குகிறது. துர்கம் என்பதை மூன்றாவது விதமாகவும் யாதவாபியுதயம் விளக்குகிறது. துராக்கிரமம் துர்கமியேஷ கர்த்தும், ஆக்கிரமிப்பதற்கு கஷ்டமான கோட்டையை கட்ட விரும்பினார் கிருஷ்ணர். இவ்வாறாக புக முடியாமையை மூன்று விதமாக, நீரரண், திசை திசைப்பு, துராக்கிரமம் என்ற மூன்று பதங்களிலே மூன்று கருத்துகளை வைத்து மூன்று விதமாக வர்ணித்தார் சுவாமி தேசிகன். அடுத்து இரண்டாவது மகிமை, அளவாலோ பெரியது என்பது. இதையும் பலவிதமாக சுவாமி தேசிகன் வர்ணிப்பார். பிரபூத ரத்னௌக நிதிம் பயோதிஹி தாமத்புதாம் யாச தமன்வகார்ஷீத். கடலும் நகரமும் ஒன்றை ஒன்று ஒத்திருந்தனவாம், இரண்டும் பிரபூதம் அதாவது ஏராளமாக இருப்பது, இரண்டிலும் ரத்தன குவியல், இரண்டிலும் இறைச்சல்கள், கடல் போல நகரமும் நகர் போல கடலும் இருந்தனவாம். இன்னொரு விதமாக சொன்னால் விவித்சதோ விஷ்ணி புரீம் விஷாலாம் என்று, அதை விஷாலமான பட்டணம் என்று சொல்லும் பொழுது மோன நயத்துடன் விவித்சதோ விஷ்ணி புரீம் விஷாலாம் என்று வி விரு வி என்ற பதங்களை வைத்து எழுத்துக்களை வைத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து துவாரகையினுடைய மூன்றாவது மகிமை, அற்புதமானது என்பது. அனன்ய திருஷ்டிம் நகரீ நவீனா விஸ்மேரதாம் விஸ்வபதிம் நினாய தாமத்புதாம் தாரகிதார்த்ரசௌதாம். அந்த துவாரகையை முதன் முதலாக பார்க்கும்போது கிருஷ்ணர் வைத்த கண் வாங்காமல் பார்த்தாராம். அனன்ய திருஷ்டிம் ஏனப்படி என்றால், அந்த புது பட்டணம் விஸ்மேரனாக அவனை ஆக்கிற்று. விஸ்மேரன் என்றால் ஆச்சரியப்பட்டவன் என்ற அர்த்தம். அந்த நகரம் கிருஷ்ணனை ஆச்சரியத்திலே ஆழ்த்தியது. அப்படி ஒரு நகரம் இருக்க முடியும் என்பதையே அதை பார்த்தவர்கள் மட்டுமே நம்புவார்கள். ஆச்சரியாணாம் பிரகிருதிரியமிதி அத்புதாவேஷயோக்யாம். ஆச்சரியங்களுக்கு பிறப்பிடம், காண்பவர்களுக்கு அத்புத ரசம் ஆவேசிக்கும்படி யோக்கியமானது. இவ்வாறாக மூன்று வாக்கியங்களிலும் ஒரே கருத்தையே, அதாவது அது அத்புதமான நகரம் என்பதையே மூன்று தடவையாக சொல்லியிருக்கிறார். மூன்று தடவை சொன்னால் அலுப்பு தட்டாதோ என்று கேட்டால், மூன்று வெவ்வேறு பதங்களை கையாளுகிறார். விஸ்மேரம் அத்புதம் ஆச்சரியம் என்று மூன்று வெவ்வேறு விதமாக சொல்லி இருக்கிறார். கிருஷ்ணனே வியந்தார் என்று முதல் தடவை, வானொலாவிய மாடங்களாலே அத்புதம் என்று இரண்டாவது தடவை, இங்கிருந்துதான் எல்லா ஆச்சரியங்களும் உற்பத்தி ஆகின்றன என்று மூன்றாவது தடவை வெவ்வேறு விதமாக சொல்லி பலம் சேர்த்திருக்கிறார். அடுத்து நாலாவது மகிமை ஆனானப்பட்ட விஸ்வகர்மாவே கட்டினார் என்பது. நிவேதிதாம் நிர்ஜர சில்பினைவ ஸ்வயம் சமத்காரவதா சுக்லுத்தாம். தேவலோகத்து சில்பியான விஸ்வகர்மாவே தன்னுடைய சாமர்த்தியமெல்லாம் வைத்து நிர்மித்தாராம் அதை நன்றாக. பிரச்சோதிதஸ்தத்ர து விஸ்வகர்மா நாத பிரசத்யை நளினாஸ்தாத்யை. விஸ்வகர்மாவை கட்டும்படி யார் நியமித்தார்கள் என்றால் கிருஷ்ணர் தான் அவன் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கட்ட சொன்னார். இருந்தாலும் பிரம்மா முதலானவர்களும் ஏவினார்களாம் விஸ்வகர்மாவை. கிருஷ்ணன் அவர்களுக்கும் நாதனானபடியாலே அந்த நாதனுடைய உகப்புக்காக நகரம் கட்டி கொடு என்று ஏவினார்களாம். நல்லதொரு நகரத்தை நாதனுக்கு நிர்மி என்று நளினாசனன் ஏவினான். நாக்க சில்பி நிர்மித்தான். அடுத்த ஐந்தாவது மகிமை அது செல்வ செழிப்பை பறைசாற்றியது என்பது. ஸ்வவைபவைர பிரதிரூப சோபைஹி வ்யக்தஸ்ரியோ வாங்மனசாதி விருத்தைஹி திரோததுர்யத்வ நரேந்திரவாசாஹ ஸ்வயம் பிரபாம் தேவசபாம் சுதர்மாம். அந்த ஊரில் இருந்த அரண்மனைகள் இணையற்ற அழகுடைய தன் செல்வங்களாலே வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத விபவங்களாலே ஸ்பஷ்டமான செழிப்பு உடையவை. சுதர்மா என்கிற தேவ சபையை மறைத்தன, அதைவிட அதிக ஒளி பெற்றன. அதனாலே அங்கே இருந்து வசிப்பவர்கள் சுதர்மாவை கூட விரும்பவில்லை. பராஜ்யரத்ன பிரசிதாத்மபிர்யா பராஜ்ய விலை உயர்ந்த ரத்னங்களாலே பிரசித அதிகமான இப்படிப்பட்ட நகரம். அடுத்து ஆறாவது மகிமை வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்டது என்பது. சஷில்ப வித்யாம் விதினோபதிஷ்டாம் அசேஷதோ நூனமதீத்ய தக்ஷாதி சுபானி தஸ்யாம் பவனானி கர்த்தும் சௌதேஷு திவ்யேஷு சகார யோக்யாம். அந்த விஸ்வகர்மா பிரம்மாவிடம் வாஸ்து சில்ப சாஸ்திரம் பயின்றவர். பிரம்மா அவருக்கு ஆச்சாரியர். அந்த சாஸ்திரத்திலே அவர் முழுதாக கற்றார், கசடர கற்றார். பிறகு கட்டும் பவனங்களை மங்களமாக கட்ட வேண்டும். பார்வைக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, பிற்காலத்திலும் மங்களங்கள் ஏற்படும்படி இருக்க வேண்டும் என்று கருதி அதற்காக நிறைய பயிற்சிகளை பண்ணிக்கொண்டார். யோக்யா என்றால் பயிற்சி. அனுபவம் என்ற பட்டறிவை பெறுவதற்காக முன் வேலைகளாக தேவலோகத்திலே நிறைய மாட மாளிகைகளை கட்டி ஒத்திகை பண்ணிக்கொண்டார். அந்த நிர்மாணங்களுக்கெல்லாம் முடிவாக அவர் துவாரகா நிர்மாணம் பண்ணினார். முன் அனுபவத்தாலே அதிகரித்த திறமையுடையவராய் துவாரகை நகரை அமைத்தார். அதனாலே அங்கே மாட மாளிகைகள் தேவலோகத்து ஹர்மிய பிராசாதங்களை விடவும் அதிகமான அழகும் செழிப்பும் மங்களமும் கொண்டு விளங்கின. விஜினா என்பதற்கு கிரமப்படி என்ற அர்த்தமும் பொருந்தும். பிரம்மாவினாலே என்ற அர்த்தமும் பொருந்தும். முறைப்படி உபதேசம் பெற்று வாஸ்து முறைப்படி நிர்மாணம் பண்ணினார் என்பது ஆறாவது மகிமை. அடுத்து ஏழாவது மகிமை, வானுலக பொருள்களை வரவழைத்துக் கொண்டமை என்பது. இதை யதவாபியுதம் எப்படி விளக்குகிறது என்றால், விபூதி துவாரகை பூமியிலே இருந்தாலும் அந்த ஊரின் செல்வங்கள் பௌமங்கள் கிடையாது, அபௌமங்களானவை, பூமிக்கு வெளியே இருந்து வந்தவைகள். பலவிதங்களாய் கேடில்லாதவையாய் திவ்யங்களாயிருந்த செல்வங்கள். அந்த நாட்களிலே நிறைய பேர் வானுலகில் மட்டும் கிடைக்கும் போகங்களை விரும்பி தபஸ் பண்ணி ஸ்வர்க்கம் போவது வழக்கம். ஆனால் துவாரகா நிர்மாணத்துக்கு பிறகு அவர்களுக்கு அந்த எண்ணமே மாறிவிட்டதாம். வானுலகம் போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த போகங்கள் எல்லாமே தற்போது துவாரகையில் கிடைப்பவைதானே என்று புரிந்து கொண்டதால் இந்திரலோக ராஜதானியே வேண்டாம் போ என்று புறக்கணிக்கிறார்களாம். எட்டாவது ஆச்சரியம், மக்களை குடியேற்றிய விதம். விதாய தஸ்யாம் விதித்தை ஸ்வதின்னைஹி யதுர்யதாஸ்தானநிவேஷசுஸ்தானே. பாகவதம் எப்படி விளக்கிற்று? கிருஷ்ணர் சங்கல்பித்தாராம் தன்னுடைய மாயா சக்தியினாலே இங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் நிமேஷ மாத்திரத்தினாலேயே அங்கே கொண்டு சேர்த்து விட்டார் என்று. அதில் யாதவர்கள் குடியேறினார்களே அவர்களிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அடையாளங்கள் முன்பிருந்தபடியே அமைத்துக் கொடுத்து அவர்கள் மகிழும்படியாக குடியேற்றினார் கிருஷ்ணர் என்கிறது யாதவாபியுதம். முன்பிருந்ததை விட உயர்வாக இருந்தால் மட்டும் போதுமா? முன்பு என்னென்ன பேதக ஆகாரங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையுடன் இருந்தனவோ அவை இங்கேயும் தொடர்ந்ததாலே அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். ஒன்பதாவது ஆச்சரியம், மக்கள் பாதைகள் இல்லாமல் வாசித்தார்கள் என்பது. அந்த வாசம் பண்ணினவர்கள் வசித்தவர்கள் பாதைகள் இல்லாமல். ஆறு ஈட்டிகள் இல்லையாம், ஆறு ஊர்மிகள் இல்லையாம். ஈட்டி என்றால் என்ன, ஊர்மி என்றால் என்ன? அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, எலி முதலிய விலங்குகளாலே உபதிரவம், பூச்சி தொல்லை, பட்சி தொல்லை, அரசர் ஹிம்சை என்ற ஆறுக்கும் ஈதிகள் என்று பெயர். இந்த ஆறும் விவசாயத்துக்கு பாதகங்கள். அது மட்டுமில்லாமல் ஆறும் இயல்பு வாழ்க்கைக்கும் இடைஞ்சல்கள். பூச்சி என்பதிலே வியாதி பறக்கிற பூச்சியை சேர்த்தால், வியாதியை பரப்புகிற பூச்சியை சேர்த்தால், பட்சி தொல்லை என்பதிலே கோழி காய்ச்சல் என்பதை சேர்த்தால், எலி தொல்லை என்பதிலே பிளேக் வியாதி முதலியவற்றை சேர்த்தால், வியாதி வெக்கை இல்லாமல் இருப்பதே ஈதிகள் இல்லாமை என்று வைத்துக் கொள்ளலாம். துவாரகையிலே ஈதிகள் இல்லை, ஆறு ஈதிகள் இல்லை, அதே போல ஆறு ஊர்மிகளும் இல்லையாம். ஆறு ஊர்மிகள் என்றால் பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் என்ற ஆறும் இல்லை. அல்லது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்ற ஆறும் இல்லை என்று விளக்குகிறார்கள். ஆறு ஈதிகளாலோ ஆறு ஊர்மிகளாலோ விசமம் இல்லாதபடி ஜனங்கள் அந்த ஊரில் வாழ்ந்தார்கள். பாகவதத்துல என்ன சொன்னார், அங்கு வாழ்ந்த மர்த்தியர்களுக்கு மர்த்தியபாவம் இல்லாமல் இருந்தது என்றார். அதையே யாதவ அபியுதயத்தில் சொல்லும் பொழுது நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்ந்தனர் என்று விளக்குகிறார். இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம், ஸ்ரீமத் பாகவதத்திலே துவாரகைக்கு 9 மகிமைகளை கேட்டோமே, அந்த 9 சுவாமி தேசிகன் கவிநயத்துடன் யாதவாபியுதயத்திலே வர்ணித்திருக்கிறார் என்பது. அந்த 9 சுருக்கம் இப்பொழுது, புகமுடியா ஊரென்றும் புவனத்துள் பெரிதாய் அற்புதமான நகரென்றும் புத்தேளிர் தச்சன், புத்தேளிர் என்றால் தேவன், புத்தேளிர் தச்சன் என்றால் தேவ தக்ஷன் த்ரஷ்டா, புத்தேளிர் தச்சனதை புஷ்கலமாய் செழிப்புடனே புகன்றபடி நிர்மித்தான் புதர்களது பண்டத்தால் உடைசூழ குடிபுக்கார் புண்ணியராய் வாழ்ந்தார்கள் என்று இந்த 9 மகிமைகளையும் பூ என்ற எழுத்தாலே புனைந்து நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் புகமுடியா ஊர் என்பது, இரண்டாவது புவனத்துள் பெரிதானது, மூன்றாவது அற்புதமான நகர் என்பது, நாலாவது புத்தேளிர் தச்சன் கட்டினது என்பது, இந்த மாதிரி 9. அடுத்து என்ன கேட்க போகிறோம் என்றால், இந்த 9 தவிர மேலும் சில உத்கர்ஷங்களையும் சுவாமி தேசிகன் துவாரகைக்கு வர்ணிக்கிறார் என்பது. 10 பெருமை, அந்த ஊருக்கு வெளியில் வசிக்கிற நம் போன்றவர்களுக்கு அது ஒரு பெரிய புண்ணிய க்ஷேத்திரமானபடியாலே தீர்த்த யாத்திரைக்கு மிகவும் நல்லது என்பது. முதலில் அது 7 முக்தி க்ஷேத்திரங்களிலே ஒன்று. 7 மோட்ச க்ஷேத்திரங்கள் எவை என்றால், அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, ஹ்யவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைதா முக்திதாயிகா. அயோத்தி, மதுரை, மாயா எனப்படும் ஹரித்வாரம், காஷி, காஞ்சி, அவந்தி என்று சொல்லப்படுகிற உஜ்ஜயினி, துவாரவதி என்று சொல்லப்படுகிற துவாரகை என்று 7 திருத்தலங்களுக்கு முக்தி க்ஷேத்திரங்கள் என்று பெயர். இது தவிர எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. புண்ணிய தீர்த்தங்களிலே முக்கியமானவை புஷ்கரம், பிரபாசம், பிரயாகம் என்று 3. தற்போது ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேச பிராந்தங்களிலே இருப்பவை புஷ்கரம் ராஜஸ்தானத்திலே, பிரபாசம் குஜராத்திலே, பிரயாகம் உத்தரப்பிரதேசத்திலே. புராணங்களிலே சர்க்கம் சர்க்கமாக வர்ணிக்கப்படுகிற புண்ணிய தீர்த்தங்கள் இந்த 3 கூட துவாரகையிலே இருப்பதாக கவி சமத்காரத்துடன் பேசுகிறார் தேசிகன். இதோ அவருடைய ஸ்லோகம். சரோபிருல்லாசித புஷ்கர ஸ்ரீ சங்கோஜிதை சங்கமித பிரஜாக பிரபாசிதா ரத்னகணாம் சுபிரியா தர்மாஸ்ரயாணாமிவ சம்சதாசீதி. இரட்டை பொருள் வேடிக்கையுடனே சமாளிக்கிறார் புஷ்கரமும் துவாரகையிலே, சங்கமம் பண்ணுகிற பிரயாகமும் துவாரகையிலே, பிரபாசமும் துவாரகையிலே. எப்படி என்றால், புஷ்கரம் என்றால் தாமரை என்றும் ஓர் அர்த்தம், புஷ்கராட்சன் முதலிய பதங்களிலே நமக்கு தெரிந்த அர்த்தம். துவாரகையினுடைய பொய்கைகளிலே, அதாவது தடாகங்களிலே நிறைய புஷ்கரங்கள் இருக்கின்றன. அடுத்தது பிரயாகம் என்பதை பிரயாகம் என்று பிரித்தால் உயர்ந்த யாகங்கள், துவாரகையிலே நடக்கின்றன. ஆனால் அது வேறு பிரயாகமாயிற்றே. திரிவேணி சங்கமத்திலே போல இங்கேயும் அது சங்கமிதமாக பிரயாகம் இருக்குமோ என்றால் அதுவும் தான். சங்கமே இல்லாதவர்கள், அதாவது பற்றற்றவர்கள், நன்றாக அடைவிக்கப்பட்ட யாகம் அவர்களாலே சங்கமித்த பிரயாகம். சரி, பிரயாகமாயிற்று. மூன்றாவது, ரத்ன கிரணங்களாலே பிரபாசிதம், ஒளிரப்பண்ணப்பட்டது என்று உண்மை அர்த்தம். பிரபாச க்ஷேத்திரமாக்கப்பட்டது என்று சமத்காரத்துக்கான அர்த்தம். இப்படியாக தானே துவாரகையே பெரிய பெரிய புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்று சேர்ந்த இடமாகிவிட்டதாம். நம்முடைய பகவத் ராமானுஜரும் கூட தீர்த்த யாத்திரையாக துவாரகைக்கு போனதாக அவருடைய சரித்திரத்திலே கேட்கிறோம். ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா காசி கஜா புஷ்கரம் ஆள கிராமகிரிம் நிஷேவிய ரமதே ராமானுஜோயம் முனிஹி என்று. அடுத்த கவிநயம் உத்பிரேட்சை. சசேதுரக்ரந்திதகூலயுக்மஹ்ஸங்கல்பிதோ வாசவலோகதக்ஷ்ணா மஹாபுரீம் தாஞ்ச மஹீஞ்ச மாதும் மத்யே துலாதண்ட இவார்ப்பிதோ பூதி. இது பாலத்தினுடைய வர்ணனை. துவாரகை என்கிற சமுத்திர மத்தியத்து நகரத்தையும் பூபாகத்தையும் இணைக்கிற பாலத்தை வர்ணிக்கிறார். பாலத்துக்கு ஒரு பக்கம் துவாரகா நகரம், இன்னொரு பக்கம் பூமியினுடைய மற்ற நிலப்பரப்புகள், நடுவே தடி போல பாலம். பார்த்தால் தராசு போல இருக்கிறது. அதிலே ஒரு தட்டிலே துவாரகை, இன்னொரு தட்டிலே மற்ற பூ பிரதேசங்கள். இவ்விரண்டிலே எது கரியஸ், எது எடை மிக்கது என்று ஒப்பிட்டு அளப்பதற்கான தராசோ இது. இணைக்கும் பாலம் என்பது அந்த தராசினுடைய நடு தண்டு போல இருக்கிறதே. இரண்டு புறங்களையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தச்சனாலே நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. நடுவிலே நேர் கோட்டு ரூபத்திலே இருக்கிறது. ஒரு கால் அவனே அளந்து பார்த்து துவாரகையினுடைய பெருமையை புரிந்து கொண்டிருப்பானோ. இது வெறும் கவிநயத்துக்கு மட்டுமே. அடுத்து இன்றைக்கு பார்ப்பவற்றிலே கடைசியாக ஒரு கவிநயம். உயர்வு நவிற்த்தி அணியும் ஸ்லேடை அணியும் கலந்தது. துஹினாம் சுபிம்பாதி அனுக்ஷரந்த்யா சுதயானுலிப்தைஹி சிரப்ரக்ருத்தைரபி யத்ர சௌதைஹி நித்யம் நவீனைரிவ நிர்பிபாசே நிர்பபாசே. நம்ம ஊர்ல எல்லாம் மாளிகைகளுக்கு சில வருஷங்களுக்கு ஒரு முறை வெள்ளை அடிக்கிறோம், சுண்ணாம்படிக்கிறோம், வீடுகள் பொலிவாக இருக்க வேண்டுமே என்பதற்காக. ஆனால் துவாரகையிலே மட்டும் மாளிகைகள் எப்போதும் வெள்ளை வெளேரென்று சுண்ணாம்பு சமீபத்தில் அடித்தது போலவே புத்தம் புதுசாக இருக்கின்றனவே, சுண்ணாம்பு அடிக்காமலே அது எப்படி என்று யோசித்து ஒரு காரணத்தை உத்பிரேட்சிக்கிறார் கவி. இப்படி இருக்குமோ, இந்த துவாரகையிலே மாளிகைகள் மிக உயரமாக இருப்பதாலே அதன் மேலே கட்டிய கொடிகளுடைய நுனிகள் ஒருவேளை நிலாவிலே சந்திரனிலே போய் கீறி இருக்குமோ. அப்படி கீறினதாலே அந்த சந்திரனிலிருந்து அமிர்தம் என்கிற சுதை கீழே பாய்ந்திருக்குமோ? அந்த கொடி கம்பு வழியாக மாளிகை சுவர்களிலே இறங்கி இருக்குமோ? அதனாலே சுண்ணாம்படித்தார் போல ஆச்சோ? சுதை என்பதற்கு அமிர்தம் என்றும் சுண்ணாம்பு என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருப்பது இந்த ஊரிலே மட்டும் ரொம்ப பொருந்தியதாயிச்சோ? அமிர்தமே சுண்ணாம்பாச்சோ? சௌதம் என்று மாடத்துக்கு பெயர் வந்ததே கூட இதனால்தானே என்றெல்லாம் கவியினுடைய கற்பனை வானத்திலே பறக்கிறது. இதுவரை துவரை மன்னனுமாய் என்பதனுடைய அர்த்த விசேஷங்களை ரசித்தோம். அடுத்த வாரம் கலிதவித்தளிக்கும் கற்கியாய் என்ற வரியிலே கல்கி அவதார வைபவத்தை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.